kabadi kabadi kabadi kabadi kabadi kabadi kabadi kabadi kabadi kabadi vijayam varayum porudik kayarum kali kabadi udalum mulirum mulugi pidayum kalani kabadi தஞ்சத்தில் சோடும் வச்சு தஞ்சாதோடி தொட்டே போரும் கபடி கபடி கபடி நெஞ்சத்தில் சுவாசம் போகாத ஆவேசத்தின் ஓளம் தள்ளும் கபடி கபடி கபடி ஏதிரிடும் அவருடைய அடவுகளிடரண சுவடோடு சோடியோடு பொருதுக வீழாதே கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி சோடும் வச்சு தஞ்சாதோடி தொட்டே போரும் கபடி கபடி கபடி நெஞ்சத்தில் சுவாசம் போகாத ஆவேசத்தின் ஓளம் தள்ளும் கபடி